ಹಿಮತೇ ನಿಹವಾನ್ ತಮಃ ದೇಸಿಗಾಯ ನಮಃ. ஓ ஆஸ்தியாளங்க நவமணி மாலையில இரண்டாவது பாசனம் உபன்யாசம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு ஆஸ்திகர் கிரிதரன், சேற்றூர் கிரிதரன் என்ற சுவாமி வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தார். அதுல என்ன அப்படின்னா, பெருமாள் தேசிகனுடைய இந்த வரியில நகாரி தூவாராஜான உகார்ந்து வரகார தேடுத்தனை அப்படின்னு சாதிச்சிருக்கார். அவருக்கு வந்த சம்சயமானது என்ன அப்படின்னாக்கா, பெருமாள் முதலிலே துவாரகாபுரியை ஜராசந்தனுக்கு பயந்தது போல நடித்து நிர்மாணம் பண்ணாரா, இல்லை கோவர்தன தாரணம் பண்ணார், கோவர்தன தாரணத்தை முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் வந்து துவராபதியை ஸ்தாபிதம் பண்ணாரா சமுதிரத்து நடுவுல, இல்ல துவராபதியை ஸ்தாபிதம் பண்ண பிறகு கோவர்தன தாரண நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்னு கேள்வி இருக்கு. இதுல ஸ்ரீ உபே திருக்கண்டமங்க வாசுதேவன் என்ற ஒரு சுவாமி அடியனுடைய சீபாஷ்ட கோட்டில சக அத்தியாயி, அவர் ஒரு சமாதானம் திருஷ்டாந்தத்தோட சாதிச்சிருக்கார். இருந்தாலும் இந்த உபன்யாசகர் என்ற ரீதியிலே அடியனுடைய மனசுல தோன்றதையும் இந்த இடத்துக்கு பெரியவா என்ன சாதிச்சா என்ற விஷயத்தையும் கருத்தில் கொண்டு அடியனுக்கு தெரிந்த மட்டிலே இங்கே வந்து இந்த விஷயத்தை விளக்கலாம் என்று சுவாமி தேசிகன் திருவுடைய பிரார்த்தனை பண்ணி அடியன் தெரிஞ்சதை விஞ்ஞாபனம் பண்றேன். இங்க சுவாமியுடைய பதப்பிரயோகமானது நகரி துவரயன உகந்து வரகரத்தெடுத்தனை அப்படின்னு பதம். இது அடியன் பகவதிஷய காலக்ஷேபம் நாட்டேரி சுவாமி கிட்ட அபியாசம் பண்ணும்போது ஸ்ரீகிருஷ்ணன் 11 பிராயத்திலேயே இந்த கோவர்தன தாரணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒருத்தர் சாதிச்சார். விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்திர பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த ஆய்ப்பாடியில பேச்சு வரும்போது ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோபுரத்தை போய் விஞ்ஞாபனம் பண்றார். தகப்பனாரே எதற்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, இவன் ரொம்ப சிறுவனா இருக்கான், இவன் திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொன்னா இவன் புரிஞ்சுப்பானோ மாட்டானோன்ட்டு நந்தகோபுருக்கு ஒரு விஷயமா பட்டுது, மனசுல பட்டுது. இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணன் கேட்கிறான் அப்படின்னு அவனுக்கு விஷயத்த சொன்னார். அப்போ இந்த விருத்தாந்தம் கோவர்த்தன தாரணம் நடக்கும் போது கிருஷ்ணன் வந்து சிறுவனா இருந்தான் தான் இந்த விஷயத்துல நமக்கு தெரியுது. அப்போ 11 பிராயத்திலேயே இந்த கோவர்தன தாரணம் பெருமாள் பண்ணிட்ட. அதற்கு பிறகுதான் பெரியவனான பிறகு யுவராஜான பிறகு ஜராசந்தனிடம் சண்டை போட்டு அவனுக்கு பயந்து தன்னை அழிச்சிருவான் நாட்டை அழிச்சிருவான்னு சொன்னதுனால பெருமாள் வந்து தூராபதியா அங்க வந்து சமுதிரத்து நடுவுல ஸ்தாபினம் பண்ணி நிர்மாணித்தார்னு விஷயம் புரிய வருது நமக்கு. இது ஒரு கேள்விக்கு இப்போ அடிக்க தெரிஞ்ச விஷயத்தை சொன்னேன். இது இங்க பதப்பிரயோகத்துல நகரி துவரை அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதுல உகந்து அப்படின்னு ஒரு பதம், இந்த நகரத்தை வந்து கடல்ல ஸ்தாபிதம் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் உகந்து அப்பதான் வரை கரத்தெடுத்தனை அப்படின்னு போது இந்த உகந்து என்ற பதம் வந்து நடுவுல வருது. இது ஒரு விசேஷனம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஜராசந்தன் பெருமாளுக்கு விரோதி அப்படின்னு விஷயம் புரியுது நமக்கு இந்த இடத்துல. அவனுக்கு பயந்துதான் பெருமாள் பண்ணான்னு சொல்றது. ஆனா இந்த பெருமாள் எந்த அவதார ஸ்தித்தியிலையும் பெருமாளுடைய அணுயாத்திரையா அவதாரம் பண்ண நித்த சூரிகளும் இந்த கர்மானுரூபமான லோகத்துல வந்து அவதரிக்கும் போது அவளுக்கு எந்த இப்பரோஸ்மி என்ற மாதிரி எந்த பயமும் கிடையாது. இந்த லோகத்திலே படுற கஷ்டங்களும் சந்தோஷங்களும் ஒரு பாவம்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து சிவத்து ரகசியத்திய சாரத்துல வந்து அபராத பரிகாராதத்துல கடைசியில சாதிக்கிறார். சாண்டில்ய விருத்தாந்தத்துல சாதிக்கிறார். ஒரு பாவம்தான் அவா பெருமாளுக்கு கைங்கிரம் பண்ணதான் நித்தூரிகள் வரா, பெருமாளும் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தையும் சரி கிருஷ்ணாவதாரத்தையும் சரி பெருமாள் கஷ்டப்பட்டான்னா கஷ்டப்படுற மாதிரி ஒரு பாவம் ஏற்படுத்துறா இவரு தப்பு பண்ணா உனக்கு ஒரு பிரத்யவாஜம் வரும்னு காட்டுறதுக்கு அந்த தப்ப பண்ணாத அப்படின்ட்டு பெருமாள் வந்து பெரிய தர்மிஷ்டனா ராமாவதாரம் பண்ணி காட்டினர். சூத வந்து முல்லை முள்ளாலை எடுக்க வேண்டும் என்ற ரீதியில சொல்லும் போது கிருஷ்ணாவதாரத்தை சில மாயகள் பண்ணி அந்த கௌரவால பெருமாள் சம்ஹாரம் பண்ண. இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இதனாலே இவர் ஜராசந்தனிடம் பயந்தான் என்பது ஒரு பாவம் தான் எல்லாமே. அடுத்தது நகரி துவரை என்ற பதத்துக்கு நம்ம வரும்போது, அதாவது இந்த பெருமாளுடைய ஆதீனத்தின் கீழே பெருமாளுடைய ஆளுகைக்கும் கீழே இருக்கிற அத்தனை ஆயர் ஆய்ப்பாடி இல்ல இருக்கா இல்லையா, அந்த மக்கள் இருக்காளே பெருமாளுடைய அந்த ஆளுகை கீழே இருக்க அத்தனை உயிர்களும் ஏதாவது அவளுக்கு ஒரு ஹானினா பெருமாள் தான் பொறுப்பு. ஆனா இங்க பகை என்போ பகை என்ற போது பெருமாளுக்கும் ஜராசந்தனுக்கு தான் பகை. அந்த ஜராசந்தனுடைய துஷ்ட எண்ணம் என்னன்னா, பெருமாளை வந்து நாம முடிக்கணும், அங்க பெருமாள் ஆளுக்கீடு அத்தனை நகரங்களையும் தான் வந்து அபகரிச்சுண்டு அவள் பிரத்யபாதம் ஏற்படுத்தணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா பெருமாளுடைய திருவள்ளம் என்னன்னா, எனக்கும் அவனுக்கும் தான் சுவாமி பகை. இந்த நாட்டு ஜனங்கள் எதுக்கு சாகனம், அவளுக்கு எதுக்கு ஒரு பிரத்யபாதம் ஏற்பட, பிரத்யபாதம் ஏற்பட்டா ராஜா சரியில்லைன்னு சொல்லுவா, ராஜா என்ன ரட்சிக்கலன்னு சொல்லுவா. அதனாலே பெருமாள் அவ கேட்காததுக்கு முன்னாடியே ஜராசந்தனுக்கு தான் பயந்தது போல நடித்து, தோக்கும் தோத்தது போல நடித்து, இவர்களை உயிர்களை காப்பாற்றவே பெருமாள் சமுத்திரத்தினுள்ளே அங்கு ஒரு நகரத்தை ஸ்தாபிதம் பண்ணர். ஏன் கேட்டா, இது வந்து கிருபை என்பது நிர்ஹேதுகமானது, தனக்கு தங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியல, அது எதுவும் நடந்துடக்கூடாது. பெருமாள் திருவுள்ள பத்தி நிர்ஹேதுகமாக ஒரு அனுகிரகமானது இந்த முதல் வரையிலே நகரி துவரை என உகந்து அப்படின்னு போட்டிரு. தான் திருவுள்ள உகந்து இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் சேரி அதிலே வந்த அந்த மக்களுக்கும் இந்த கோசம்ரட்சணம் பண்றவாளுக்கும் ஒரு பிரத்யவாயமும் ஏற்படாதவாறு பெருமாள் தானே தன் திருவுள்ளத்திலே கொண்டு, அதாவது உகந்து நகரி துவரையன உகந்து அப்படின்னு, அப்படி தான் திருவுள்ள உகந்து ஒரு நகரத்தை சுட்டிச்சு தான் ஜராசந்தனிடம் பயந்தது போலே ஒரு பாவனை பண்ணி இவால ரட்சிச்சான். இது வந்து பெருமாள் தான் நிர்ஹேதுகத்தாலே பண்ண விஷயத்தினாலே முதல்ல சுவாமி தேசிகனுடன் திருவுள்ளமானது பின்னால் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை முன்னால் கொண்டு காட்டுறார் நமக்கு. அடுத்தது வர இகர தெடுத்தனை. இந்த இடத்துல விஷயம் கேட்கலாம், ஏன் திரௌபதிக்கு பண்ணாரே, அர்ஜுனனுக்கு பண்ணாரு, யுத்தத்துல தான் கூட நின்றாரு அப்படின்னு. திரௌபதி வந்து மதுராபுர வாசானு கையுப்போப்பு என் மானத்தை காப்பாத்துன்னு சொன்னதுனாலே ஓடி வந்தான் கிருஷ்ணன். ஆனா கேட்டா திரௌபதி அபயம் கொடுன்னு கேட்டா. அர்ஜுனன் யுத்தத்திலே தேவரீர் எனக்கு சகாயம் புரிய வேண்டும் திருவடியில் இருந்து கேட்டதுனாலே பெருமாள் அவன் பக்கம் நின்றார். ஆனா இந்த ஜராசந்தனுடைய பகையானது இவாளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலே, ஆனா பெருமாளே திருவுள்ளம் உவந்து உகந்து நகைதுவரை எடுத்தனை இல்ல நகர தாபித்தனைன்னு பதத்தை ரொம்ப வச்சுக்கலாம். அதனாலே பெருமாள் தன் நிர்ஹேதுகத்தாலே கொடுத்த விஷயமானது நகரி துவரை துவராபதி நகரமானது தான் விரும்பி நகரி துவரை என திருவுள்ளம் உகந்து பெருமாள் அவளுக்கு அடிச்சர். அடுத்தது இந்த விஷயத்துல வரகர தெடுத்தனைன்னு சொல்லிட்டு கோவர்தன தாரணத்தை காட்டு. கோவர்தன தாரணம் பெருமாள் பண்ணும் போது 11 சம்பத்சரங்கள்னு சொல்றா பெரியவா. அடி எனக்கு தெரிஞ்ச மட்டிலே இது விஷயம், அது மாற்று கருத்து இருந்தாலும் இருக்கலாம், அடியன் ஞானத்துக்கு அது இன்னும் வரல. அப்படி பெருமாள் வந்து இந்த கோவர்தன தாரணம் பண்ணும் போது கல்லுபட வந்துருத்து கிருஷ்ணா காப்பாத்துன்னு கைய கூப்பிடாய்வா. அதனாலே இவாள் கேட்டதுனாலே ஒரு அனுகிரகம், அதனால சொன்ன உண்மை ரட்சிப்பது நான் இல்லை இந்த கல் மலைன்னு பெருமாள் அந்த மலைக்கும் ஒரு பெயர் கொடுக்கணும், இந்த கோவர்தனத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து திருமங்க மன்னன் சாதிச்சார். கல்லெடுத்து கல்வாரி காத்தா என்னும் தாமரவும் கச்சி உரகத்தா என்னும் அப்படின்னு, அந்த மலைதான் ரட்சிக்கிறது, இந்திரன் உம்மன் ரட்சிக்கலேன்னு காட்டணும்னு சொல்லிட்டு பெருமாள் தானே அந்த மலையை ரொம்பவே சின்ன வயசுலே சுவாமி 7 கொடையாக பிடித்தான். கப்பாக மடித்து மணியடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை. பெருமாள் மலையை திருப்பி பிடிச்சாராம் பாருங்கோ. பெருமாள் அப்பன்னா அவனுடைய சர்வ சக்தித்வம் சர்வ பராக்கிரமத்துவத்தை எப்படி சொல்ல முடியும், அகட்ட கடனா சாமர்த்தியம்னா இவன் தானே, இந்த ஸ்ரீகிருஷ்ணன் தானே. இவா கேட்டா ஐயோ இந்திரன் கல்மழை பொழிகிறானே என்னன்னா, ஒருத்தர் மேல ஒரு திருப்தம் தீர்த்தம் கூட படாம கல்மழை படாம பெருமாள் ஒரு க்ஷணத்திலே வந்து கேட்டா அந்த இடத்துல சக்கர தன்னலை தேவர் அனுப்பிச்சிருக்கலாமே, ஏன்னா சக்கர தன்னலே தான் நினைக்கிறதுக்கு அவகாசம் இல்லை, அதனாலே மலைக்கும் ஒரு பிராதான்யம் வழங்கணும் அனுகிரகம் பண்ணும் ரீதியில கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் அப்படின்னு சொன்னான். அதனால இவா இந்த இடத்துல எனக்கு காப்பாத்துன்னு கேட்டா ஆயர் சேரி இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா எங்களை காப்பாத்து அப்படின்னு கேட்கும் போது பெருமாள் இவாளுக்கு பிரத்யவாயம் வந்துடுமே, தன்னால ஒரு செய்யப்பட்ட இந்திரனுக்கு அளிக்கப்பட்ட பூஜையை தான் முன்னெடுந்து தானே சுவீகரிச்சுட்டான் அந்த ஹவிச. அதனாலே அவன் கல்மழை பொழிஞ்சு கோபிஷ்டனாய் கல்மழை பொழிஞ்சு ஏழுநாள் அடிக்க போறான்னு பெருமாள் தானே இவா கேட்டது பிரார்த்தனைக்கு இணங்க இந்த கோவர்த்தன தானத்தை பெருமாள் எடுத்து காட்டுறார். அந்த இடத்துல இந்த பெருமாள் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கிருஷ்ணாவதாரத்தை இங்க காட்டுகிறார் அப்படின்னா, ஒவ்வொரு அவதாரங்களையும் சில முக்கிய கட்டங்கள் உண்டு. இது எல்லாமே இது ரெண்டுமே இந்த ரெண்டு விஷயமே கோவர்த்தன தாரணமும் சரி துவாராபதி ஸ்தாபிதமும் சரி ஆஸ்ரித ரக்ஷணம். ஏன் இவளை பண்ணாரு திரௌபதி காப்பாத்தனே அர்ஜுனனுக்கு சகாயா இருந்தாருன்னு சொன்னா ஒத்தவத்தால் அனுகிரகம் ஒத்தவத்தால் பிரார்த்தனை. ஆனா இங்க எல்லாமே ஒரு ஊரே ஒரு நகரமே பெருமாள் திருவடியை நோக்கி நிற்கும் போது அந்த பெரிய காருண்ய காக்குஸ்தன் வந்து தான் அனுகிரகம் பண்ணாம விட்டுருவானான். அதனாலே முதல்ல கேட்காமல் நிர்கேதகமான அனுகிரகமானது முதல் ரெண்டு பதத்திலே. அடுத்த ரெண்டு பதத்திலே உகந்து வரகர தெடுத்தனை உகந்து நகரி துவர என ஸ்தாபிதம் மன்னனை வரகர தெடுத்தனை உகந்து உகந்து நகரி துவர என அப்படி அந்த உகந்து என்ற பதத்தை ரெண்டு பட ரெண்டு விதத்தையும் நாம் அன்மையப்படுத்தி சேவிக்கலாம. அடியனுடைய தாழ்மையான மனத்தை உதிச்சது இதுவும் அந்த ஆச்சாரியனுடைய பாதுகன் மூலமா ஏற்பட்ட ஒரு எண்ணம் தான். என் சில சின்ன சில ஆசிரியால் இந்த விஷயத்தை அடியனுக்கு சொன்னான். அதனாலே ஆயர்பாடியிலே எடுத்தது கேட்டு வரையெடுத்தான் பெருமாள். நகரா தூராபதி நகரத்தை ஸ்தாபிதம் பண்ணது அவ கேட்காமலே ஜராசந்தனாலே இவாள் ஒரு உயிருக்கு ஒரு பிரச்சவாயம் ஏற்படும் என்று பெருமாள் திருவுள்ள பத்தி ஸ்தாபிதம் பண்ண நகரம் அது. அதனாலே ஜனங்கள் கேட்காமையே பண்ணது நிர்கேதுகமா பண்ண அனுகிரகம் தான் லோகத்தில விசேஷம். அன்னைக்கு சொன்னார் இங்க கிருஷ்ணாவதாரத்தை அப்படி அன்னைக்கு திருவிக்கிரமாய் இருக்கும் போது யாரும் கேட்காமலே ஓங்கி உலக அளந்தான் தன் திருவிழச்சனை சகல சேத்தன அச்சேத்தன வஸ்து மேலேயும் பெருமாள் கொடுத்தான்னாக்கா அது நிர்கேதுகமான கிருப்பை. அதான் நிர்கேதுகமான கிருப்பைய கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப முக்கிய கட்டமான இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து சுவாமி தேசிகேந்திர திருவள்ளப்பத்திர அடுத்து பார்த்தா இந்த வரையெடுக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமானது. ஏன் வரையெடுக்கணும்னா எங்களுக்கு ஒண்ணு அஜானம் தான் ஜாஸ்திக்குன்னா மனசுல பலம் இல்ல உடம்புலையும் வலுவும் இல்ல எங்களுக்கு உபாஜனுஷ்டானம் எதுவும் தெரியாது கிருஷ்ணான் கூப்பிடுத்தையும் கோவிந்தான் கூப்பிடுத்தையும் நாங்கள் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் அப்படி சேரியிலே உன்னோட இருக்கோம் நீ தான் நீங்க ரட்சிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு கையை கூப்பிடறாளே ஒன்னும் தெரியாத அறிவில்லாத அறிவிலா மனுஷரா இருக்கிறவாளுக்கு ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணதே பெருமாள். சுவாமி தேசிகன் வந்து திருப்பியும் நவனி மாதிரி காட்டு எங்கன்னா மஞ்சுளா சோழர்கள் பாதத்துல காட்டர் வரகெடுத்து நிறையடித்த மாதில் வாசுதேவனே அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை வாசுதேவன் அங்க காட்டுற. இது வந்து நிர்கேதுகமாய் பண்ண அனுகிரகம் முதல்ல கேட்டு பண்ண அனுகிரகம் பின்னாடி. அதனால இந்த நகரி துவரை என உகந்து அப்படின்றது இந்த உகந்து என்ற பதத்தை நகரி துவரை உகந்து நகரி துவரை ஸ்தாபிதம் உகந்து வரகர தெடுத்தனை வரகர தெடுத்தனை தன் திருவள்ளம் உகந்து அப்படி கூட நம்ம வச்சு இந்த பதத்தை அன்மையப்படுத்திக்கலாம். அதோ அடியனுக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த மனசுல பட்ட விஷயத்தை மட்டும் பெருமான கிரகத்திலையும் சுவாமி தேசிகனுடைய திருவிழத்திலையும் பட்ட விஷயத்தை மட்டும் இங்கே இந்த ஆசிகால் ஈவன் கிரிதரன் சமைக்கணும் ஈச்சம்பாறை கிரிதரன் சுவாமி ஒரு கேள்வி கேட்டதுனாலையும் அதற்கு அனுகுணமாய் ஒரு பதிலளிக்கும் விதமாக தான் யோஜனையை திருக்கண்ணம் அங்கே வாசுதேவாச்சார சுவாமி வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்திருந்தார். அவ ரெண்டு பேருக்கும் கிருதஜ்ஞ தெரிவிச்சுட்டு ஏன்னா ஒரு பிரச்சனம் எழல் அப்படின்னா அதற்கு வினா வந்து இது பில் பண்ணாரு காலசேபத்துல வந்து புரிஞ்சுதா புரிஞ்சுதான் ஆச்சாரம் கேட்கும்போது புரிஞ்சுது புரிஞ்சு தலையாட்டிட்டு வெளில வந்தேன்னு புரியலன்னு சொல்றது இல்ல புரியாத இடத்த அங்கேயே ஆச்சாரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிரச்சனம் ஏற்படுத்தி அடியே இது எப்படியும் ஒரு கேள்வி கேட்டுட்டாரா அவ திருப்பி புனராவர்த்தியா இன்னொருதான் அந்த பந்தி விஷயத்தை நமக்கு மனசுல ஏத்துறா. அந்த மாதிரி இவர் வந்து அடியனு இத்தனை நாள் நகரி துவர என உகந்து சரி தேசிகன் திருவுள்ளம் அப்படிதான் இருக்கும் நான் இப்படியும் இருக்கலாமே தேசிகன் திருவுள்ளம் ஒரு யோஜனையை கொடுக்கறதுக்கு அந்த சுவாமி ஒரு பிரச்சனத்தை ஏற்படுத்துகிற மனசுல இது அந்த பிரச்சனத்தை மனசுல வச்சு நானும் ரெண்டு நாளா பதில் கொடுக்கணும்னு பார்த்தேன். ரெண்டு நாள் யோஜனை பண்ண எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம், இப்படியும் ஒரு போக்கு இருக்கும், இந்த போக்கு அடிய மனசுல வருதுன்னா அதுக்கு என்னுடைய ஆச்சாரனுடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு அஞ்சலையும் அந்த ஆச்சாரிய பாதிரிகள்ட்ட நான் சமர்ப்பிச்சுட்டு அடிக்க தெரிஞ்ச விஷயத்த இங்க சபையில பிரஸ்தாபிச்சேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.